தூங்கவில்லை கண்ணே, ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணே, உன்னீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணே. ராகு காலம் ஓடி போச்சு, ராஜயோகம் கூடி போச்சு, ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம் ஆரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம். மூட்டும் குண்டாச்சு கையப்பிடி வந்த பக்கம் தூவ பக்க கண் முடிச்சு பின்னாடி திரிவ பக்க போற பக்க கைப்பிடிச்சு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ராக் இருக்கு அம்மாடி செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் கிக் இருக்கு வேலைதோறும் வேலை வேறு என்ன வேலை பள்ளி கூட பாடம் என்று சொல்ல வேண்டும் ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம். ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணை, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணை. ஏழு எட்டு நாட்களாச்சு கண்ணு, உன் மீது ஏக்கம் கொண்டு தூங்கவில்லை கண்ணை. ராகு காலம் ஓடி போச்சு, ராஜயோகம் கூடி போச்சு, ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம் ரம்பம் பம் ஆரம்பம் பம் பம் பம் பேரின்பம். Bum, bum.